விரல் நீட்டி மனசின் மண் வீணையில் ஏதோ மிழி நீரின் ஸ்ருதி மீட்டுன்னு மோகம் தளரும் தனுவோடே இடரும் மனமோடே விடவாங்குன்ன சந்தே வீரஹார்த்ரயாய சந்தே இன்னாரோ வீரல் நீட்டி மனசின் மண் வீணையில் போலும் நினக்கின் நெறியும் வேணலாயே வர்ணராஜி நீட்டும் வசந்தம் வர்ஷசோகமாயே நின்றயார்த்ரஹதயம் தூவல் சில்லுடஞ்ச படமாய் ஹிருதயம் தூவல் சில்லுடஞ்ச படமாய் இருளில் பறந்து முறிவேற்று பாடுமொரு பாவம் தூவல் கிளியாய் நீ ஆரோ வீரல் நீட்டி மனசின் மண் வீணையில் ஏதோ மிழி நீரின் ஸ்ருதி மீட்டுன்னு மோகம் பெய்தொழிஞ்ஞ மழையில் காத்தில் மின்னி மாயும் விளக்காய் காத்து நிற்பதாரே நின்று மோகசகலம் பீலி சிறகுடிஞ்ஞ சலபம் நின்று மோகசகலம் ிறகுடிஞ்ச சலபம் மனசில் நினஞ்ச மழவில்லுமாய்க்கும் ஒரு பாவம் கண்ணீர் முகிலாய் நீ ஆரோ வீரல் நீட்டி மனசின் மண் வீணையில் ஸ்ருதி மீட்டுன்னு மோகம் தளரும் தனுவோ ಸಂಧಿ ವೀರಹಾರ್ದ್ರಯಾಯ ಸಂಧಿ.